இன்றைக்கு கம்பன் கழகம் கொடுத்திருக்கின்ற தலைப்பு கம்பனில் ஆட்சி என்பதாகும். நல்ல வேளையாக கம்பரின் ஆட்சி என்றில்லாமல் கம்பனில் ஆட்சி என்று மிக கவனமாக தலைப்பு கொடுத்திருப்பது கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கம்பரின் ஆட்சி என்பது ஒரு கனவு. அந்த கனவு உலக சமுதாயத்தில் விதைக்கப்பட வேண்டும், நனவாக்கப்பட வேண்டும் என்று நாமெல்லாம் உறுதி மேற்கொண்டு அதை நோக்கி ஒரு சிறு சிந்தனையை முன்வைக்கிறோமே, அதற்கு பெயர்தான் கம்பனில் ஆட்சி என்பதாகும். கம்பரின் ஆட்சி என்பது ஒரு பார்க்கடல். அந்த பார்க்கடலை கடந்து கரை சேர்பவரே இறைவன் காட்டிய இன்பத்தை துய்ப்பவர். அந்த இன்பத்தை துய்ப்பவர் சிலர்தானே? உலக மக்கள் எல்லோரும் அல்லவா அந்த இன்பத்தை துய்க்க வேண்டும் என்று கம்பரின் ஆட்சி நமக்கு வழிகாட்ட முனைகிறது. கம்பனில் ஆட்சி என்பது மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்ந்து செயலாற்றுவது, அல்லது தெய்வம் மனிதன் நிலையில் நின்று செயலாற்றுவது. கம்பனில் ஆட்சி ஒரு புரட்சி விதை. அது 9ஆம் நூற்றாண்டில் விதைக்கப்பட்டு இன்று வரை அதன் வளர்ச்சி கொள்கை அளவில் நின்று செயல்படுகிறது. அது கம்பரின் ஆட்சியாக மாறும் வரை நம்முடைய தொடர்பணியும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அறம் வெல்லும், பாவம் தோற்கும், பிறன்மனை நாடாத பேராண்மை என்ற அறவொழுக்கத்தை நிறுத்தி காப்பியத்தின் கருப்பொருள் இயங்கினாலும், மக்கள் சிந்தனையை தூண்டி உலக மக்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்தும் நல்லதொரு மக்களாட்சியை காண வேண்டும் என்பதுதான் கம்பனுடைய கனவாக இருக்கிறது. கம்பனில் ஆட்சி என்பது தமிழின் ஆட்சியாக, செய்யுளின் ஆட்சியாக, இசையின் ஆட்சியாக, நிர்வாகத்தின் ஆட்சியாக, தலைமை பண்பின் ஆட்சியாக, கலையின் ஆட்சியாக, அறிவியலின் ஆட்சியாக, காலத்தின் ஆட்சியாக, ஞானத்தின் ஆட்சியாக, இப்படி எண்ணிலடங்காத ஆட்சியை காப்பியும் முழுவதும் நடத்தி செல்பவன் கம்பன். அவற்றையெல்லாம் விரித்து செல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. கம்பனில் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண வேண்டும் நாம். எனவேதான் கம்பனில் ஆட்சி என்பது மக்களாட்சி என்று இயம்புகின்றேன். கம்பன் தனி மனித ஒழுக்கமுடைய நாட்டில்தான் உண்மையான மக்களாட்சி மலரும் என்று தனி மனித ஒழுக்கமுடைய நாட்டை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். பொற்பில் நின்றன அறங்கள், பொய்யில் நிற்பில் நின்றன நீதி, மாதரர் அற்பில் நின்றன அறங்கள், அன்னவர் கற்பில் நின்றன காலமாரியே. ஆடவர்கள் எல்லாம் தங்களுடைய நற்பண்புகளைத்தான் தங்களுடைய அழகாக கருதினரா? அந்த நாட்டிலே பொய்யுரை போர் இல்லை, எனவே நீதி நின்றன. பெண்களுடைய அன்பினால் அறங்கள் தழைத்தன. பெண்மை என்னும் கற்பின் உறுதி எப்படி நிலையானதோ, அப்படி கட்டுப்பாடோடு மழை காலம் தவறாது பொழிந்தது என்று நீதி நலன் சார்ந்த மக்களை முன்னிறுத்தி உலகம் யாவையும் தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளுகிறான் கம்பன். நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் அறத்தை காப்பவர்களாக இருக்கின்ற பொழுது அங்கு மன்னனோ அரசோ தேவையற்றதாகி விடுகிறது. அரசின் தேவையே இல்லாத ஒரு லட்சிய ஆட்சியை அமைப்பதுதான் கம்பனுடைய ஆட்சியின் கனவு. இன்றைக்கு நாமெல்லாம் பொது உடைமை பற்றி பேசுகின்றோம், பகுத்தறிவு பற்றி பேசுகின்றோம், ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் காண பேசுகின்றோம், ஒற்றுமையை பற்றி பேசுகின்றோம், சமூக சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் பேசுகிறோம். ஆம், பேசுகிறோம் பேசுகிறோம், அவ்வளவுதான். ஏதிலாரும் எளியரென்றால் அவர்தம் தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்து. எளியவரை நோக்கி தன் சிந்தனையை திருப்பி தன்னை ஓர் அவருடைய துயரை தீர்ப்பதே என்னுடைய கருத்து என்று தன்னை ஒரு சமூக தொண்டனாக நிலைநிறுத்தி கொண்டவன் கம்பன். இன்றைக்கெல்லாம் பதவியை வைத்துத்தான் அரசியலே ஆட்சியே நடக்கிறது. அதிலும் என்ன பதவி? வட்டம், பகுதி, மாவட்டம், துணை 4, இணை 4, பிரதிநிதி 4 என்று பதாகைகள் தோறும் தங்களுடைய படத்தை போட்டுக்கொண்டு பேருக்கு பின்னால் மாசே வாசே மாப்பு என்று நமக்கே புரியாத பட்டங்களையெல்லாம் தெருவெங்கும் இருக்க காணுகின்றோம். நாடு என்றால் என்ன? நாட்டை நடத்தும் பணி என்ன தெரியுமா? கம்பன் போகிற போக்கில் ராமன் வாயிலாக சொல்லுகின்ற கருத்தை கேட்டால் நமக்கு பதவியே வேண்டாம், சும்மா இருப்பதே சுகம் என்று இருந்து விடுவோம் அல்லது ஓடிவிடுவோம். ஒரு மாட்டு வண்டி நிற்கிறது. அந்த மாட்டு வண்டியிலே ஒரு மாடு பூட்டப்பட்டிருக்கிறது. வண்டிக்காரன் சாட்டையோடு அமர்ந்திருக்கிறான். அந்த வண்டியிலே ஏராளமான மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒரு மனிதன் பார்க்கிறான். அந்த மாட்டை பார்த்து பரிதாபப்படுகிறான். உடனே அந்த வண்டிக்காரனிடம் சென்று, ஐயா, இந்த வண்டியில் இந்த மாட்டிற்கு பதிலாக நீங்கள் என்னை பூட்டி விடுங்கள், நீங்களும் இறங்கிக் கொள்ளுங்கள், இதை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தை மட்டும் சொல்லுங்கள், நான் தினமும் கொண்டு போய் அந்த இடத்திலே சேர்த்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த பணியை தொடர்ச்சியாக செய்து வந்தானான். ஒரு நாள் அந்த மனிதன் கண்ணாடி முன் போய் நிற்கிறான். அப்பொழுது அவன் காது ஓரத்திலே ஒரு மயிர் வெளுத்து போய் நீட்டிக்கொண்டிருந்ததான். அப்பொழுதுதான் அவன் நினைக்கிறான், நாம் ஏற்றுக்கொண்ட பணி எத்தகையது? அந்த வண்டிக்காரனுக்கு கொடுத்த வாக்கை நாம் நிறைவேற்ற வேண்டாமா? ஒரு மாட்டு வண்டியை இழுக்க வேண்டுமென்றால் அதற்கு எப்படிப்பட்ட தெம்பு நமக்கு வேண்டும்? நமக்கோ வயதாகிவிட்டதைத்தான் இந்த நரைமுடி காட்டுகிறது. நாம் பாவப்பட்டு பார்த்த உயிர் என்றும் இன்பத்தோடு அல்லவா இருக்க வேண்டும்? எனவே இந்த பணியை நம்முடைய மகனிடம் ஒப்படைத்து விடுவதுதான் சரி என்று கருதுகிறார். மன்னனே அவனியை மகனுக்கு இந்து நீ, பன்னரும் தவம்புரி பருவம் இது என கண்ண மூலத்தினில் கழற வந்தன மின்னன கருமை போய் வெளுத்தது ஓர் பயிர். இந்த பாடல் கம்பனால் பாடப்படவில்லை. ரகுவம்ச ஸ்லோகத்திலிருந்து கதைப்போக்கிற்கு ஏற்றதாக இருப்பதால் பின்னாளில் செருகப்பட்டது என்று ஐயா பழனியப்பன் அவர்களுடைய உரையில் கண்டேன். நானும் நான் சொல்ல போகின்ற கருத்திற்கு இது ஏற்றதாக இருப்பதால் இந்த பாடலை எடுத்துக்கொண்டேன். அவ்வளவுதான். தயரதன் இருளுடை உலகம் என்னும் மாட்டு வண்டியை இழுத்து போகின்ற பொறுப்பிலே இருந்தான். அவன் காது ஓரத்திலே ஒரு முடி நிறைத்திருப்பது கண்டு தனக்கு வயதாகிவிட்டது என்பதை உணர்ந்தான். எனவே தன்னுடைய பொறுப்புகளையெல்லாம் மகன் ராமனிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று அவன் முடிவு செய்கிறான். ராமனும் தந்தையினுடைய சொல்லை மறுக்க முடியாமல் வேண்டா வெறுப்பாகத்தான் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டான். தெருளுடைய மனத்து மன்னன் ஏவலில் திறம்பல் அஞ்சி இருளுடைய உலகம் தாங்கும் இன்னலுக்கு இயந்து நின்றான். உருளுடைய சகடம் பூண்ட உடையவன் உய்த்தகாரேறு அருளுடை ஒருவன் நீக்க அப்புறம் அகன்றது ஒத்தான். என் தந்தை மாடாக தேய்ந்தான். அவன் ஏற்றுக்கொண்ட தியாக பொறுப்பை தொடர்ந்து தொய்வின்றி செய்ய வேண்டும் என்பதற்காக மன்னன் என்ற பெயர் கொடுத்து நாடு என்னும் மாட்டு வண்டியில் என்னை பூட்ட பார்த்தான். என் தாயோ கருணை உற்றவள். ராமா, உன்னை விட உன் தம்பி பரதன் இருளுடை உலகம் என்னும் இன்னலை உன் தம்பி பரதனை போல உன் தந்தை தயரதனை போல மிக இனிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். உன் தந்தை உன்னை போய் அந்த மாட்டு வண்டியில் பூட்டிவிட்டாரே என்று அந்த இன்னலை உன்னாலும் தாங்க முடியாது என்னாலும் தாங்க முடியாது என்று சொல்லி அருளுடையவன் எப்படி அந்த மாட்டை மாட்டு வண்டியிலிருந்து அவிழ்த்து விட்டானோ அப்படி என்னுடைய தாய் என்னை அவிழ்த்து விட்டான் என்று ராமன் பேசுகிறான். ஒரு நாட்டை ஆள்பவன் இத்தகைய தியாகத்திற்கு உரியவனாக இருக்க வேண்டும். பொதுவாழ்வுக்கு வருவோர் இதை உணர வேண்டாமா? இளைஞர்களுக்கு வழிவிட்டு அனுபவம் மிக்கவர்கள் வழிகாட்ட வேண்டாமா? மகிழுந்தில் பயணிப்பது அல்ல பதவி, அது மாட்டு வண்டி இடுப்பது என்பதை உணர்ந்தால் போதுமே. தயரதன் இத்தகைய தியாகத்திற்கு உரியவனாக வாய்மை வளர்க்கின்ற மன்னவனாக இருந்ததால்தான் எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோ என்று வியக்கும்படியாக அவனுடைய நாடு இருந்தது என்றும் அந்த நாட்டிலே எல்லா உயிர்களும் இன்பமாக இருந்தன. நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் இப்பி, துறையிடை உறங்கும் மாமை, போரிடை உறங்கும் மன்னம், பொழிலிடை உறங்கும் தோகை. அப்பப்பா, அக்னிர் அக்ரிணை உயிர்களே இப்படி இன்பமாயிருக்கும் என்றால் மனிதர்களை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? அச்சமற்று ஊடியும் கூடியும் உயிரின் இன்னிசை பாடியும் புனல் ஆடி மலர் சூடி மகிழ்ந்து இருந்தனர் என்று கூறுவதோடு கம்பன் அந்த நாட்டிலே உண்மை இல்லை என்கிறான். நாம் அதிர்ந்து போகிறோம். உடனே அங்கு ஒரு புன்னகையை காட்டி அங்கு பொய் இல்லை என்பதால் என்று முரண் காட்டி நம்மை முறைக்கிறான். கம்பன் இப்படியெல்லாம் வர்ணிப்பதற்கு காரணம், தயரதன் வாய்மை வளர்க்கும் மாண்புடையவனாக நின்று ஆட்சி செய்வதாலும், காப்பிய தலைவன் ராமன் பிறந்த இடத்தை புகழ்ந்து பாடும் காவிய மரபுக்காக மட்டுமல்ல, கம்பன் இந்த இடத்திலே தான் விரும்பிய லட்சிய ஆட்சியில் உள்ள சிந்தனையை விதைக்க எண்ணுகிறான். தயரதன் கொடுங்கோல் ஆட்சி செலுத்தியவன் அல்லன். ஆனால் வரம்பிலா முடியாட்சியினுடைய அதிகாரம் அவன் கண்ணை மறைத்து விட்டதாக கம்பன் பேசுகிறான். கைகேயி தயரதனிடம் பெற்ற வரம் என்னவோ இரண்டுதான். ஆனால் ராமன் காடு செல்ல வேண்டும் என்றோ பரதன் நாடாள வேண்டும் என்றோ அப்பொழுது அவன் அவளுக்கு வரம் தரவில்லை. எனவே நான் இப்படி உனக்கு வரம் தரவில்லையே என்று எடுத்து கூறி அவன் மறுத்திருக்கலாம். ஆனால் வாய்மை வளர்க்கும் மன்னவா, எனக்கு தந்த வரத்தை நீ தராமல் இருப்பது வாய்மையாகுமா என்று தன் மனம் கவர்ந்த மங்கை வாய்மை காட்டி பேசிய பொழுது வாய்மையை மறந்து தயரதன் வாய் வரத்தை தந்தது. முன்னே தந்தாய் இவ்வரும் நல்காய் முனிவாயேல் என்னே மன்னா யாருளர் வாய்மைக்கீனி என்று கைகேயி ராஜதந்திரத்தோடு மடக்கும் பொழுது வாய்மை என்னும் வார்த்தை வளைக்குள் விழுந்து விடுகிறான் தயரதன். செருக்கும் சினமும் சிறுமையாகிய காமமும் தான் ஒருவனுடைய பெருமையையும் புகழையும் நீர்த்து போகச் செய்து அவனை பாவத்திற்கு துணை போக செய்கிறது என்கிறான் கம்பன். ராமனுக்கு முடிசூட்டு விழா என்பது அமைச்சரவை கூட இசைவோடு எடுக்கப்பட்ட முடிவு. மேலும் மூத்தவனுக்கே முடிசூட்ட வேண்டும் என்பது முடியாட்சியினுடைய மரபு. மன்னவன் மரபை காக்கும் காவலர். மரபை மாற்றும் உரிமை மன்னனுக்கு இல்லை. ஆனால் தயரதன் அப்படி ஒரு அறம் இருப்பதை பற்றியே சிந்திக்காதவனாக இருக்கிறான். முடியாட்சியினுடைய அதிகாரம் எப்படி இருக்கிறது? வசிஷ்டன் போன்ற அமைச்சனோ அல்லது அவை சார்ந்த சான்றோரோ கேட்க முடியாதபடி ஒரு குடும்பத்திற்குள் எடுக்கப்படுகின்ற முடிவாக, அதுவும் அரசின் ஆணையாகவோ அரசனின் ஆணையாகவோ இல்லாமல், ராமா 14 ஆண்டுகள் நீ காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று கைகேயி வாய்மொழி ஆணையிடுகிறாள். ராமனும் அன்னையினுடைய ஆணை என்று ஏற்றுக்கொள்வதாக கூறி கம்பன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். எந்த நடுநிலையாளனும் கேட்க முடியாத கேள்வியை கம்பன் மக்கள் கேட்பதாக கூறி தானே களத்திற்குள் நின்று மக்களின் வாய்மொழியாக கேட்கிறான். என்னே நிறுவன், இயற்கை இருந்தவா தன்னேரில்லா தலைமகர்க்கு தாரணியை முன்னே கொடுத்து முறை திரும்ப தம்பிக்கு பின்னே கொடுத்தால் பிழையாதோ மெய்? கைகேயிக்கு எப்பொழுதோ கொடுத்த வரத்தை காப்பதுதான் வாய்மை என்றால், தன்னேரில்லா எங்கள் தலைவன் ராமனுக்கு முடிசூட்டுவேன் என்று கொடுத்த வாக்கு முன்னே கொடுத்ததுதானே? அந்த எண்ணத்தை மாற்றி இப்பொழுது பரதனுக்கு என்று சொன்னால் வாய்மை பிழையாகி போகாதோ என்று மக்கள் கேட்டனராம். அது மட்டுமல்ல, ஆதி அரசன் அருங்கேயின் மகள் மேல் கொண்ட காதல் முதிர கருத்தழிந்தானோ என்று மக்கள் கேட்கின்றனராம். அதாவது, ஆதி அரசன் தயரதன் அருங்கேயின் மகள் கைகேயி மேல் கொண்ட காதலினால் கருத்தழிந்து போனானோ என்று கேட்டனராம் மக்கள். யாரும் கேட்க முடியாத கேள்வியை மக்கள் கேட்கும் கருத்துடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அது மக்களாட்சியாக இல்லையே. இன்றைக்கு நாமெல்லாம் மக்களாட்சியிலே இருப்பது போல தோன்றும். ஏனென்றால் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அல்லவா? மக்களவை கூடி மக்கள் மனதை பேசியா சட்டம் இயற்றப்படுகிறது? அமைச்சரவை கூடி அவசர சட்டம் இயற்றலாம் என்ற குறுக்கு சால் இருக்கிறதே. முடியாட்சிக்கும் குடியாட்சிக்கும் ஒரு எழுத்துத்தானே மாற்றம். எனவே எப்பொழுது ஆட்சியாளன் தானும் மக்களில் ஒருவன் என்று கருதுகிறானோ அப்போதுதானே உண்மையான மக்களாட்சி மலரும். மக்களும் சிந்திப்பதில்லை, மக்களை ஆட்சி செய்பவனும் சிந்திப்பதில்லை. இவர்கள் இருவரும் தனி மனித ஒழுக்கத்தோடு உயர்ந்தாலன்றி உண்மையான மக்களாட்சியை காண முடியாது என்கிறான் கம்பர். இன்றைக்கு நாமெல்லாம் அன்பு வழியிலே போராட வேண்டும், அகிம்சை வழியிலே போராட வேண்டும் என்கிறோம். செய் அல்லது செத்து மடி என்று தன்னைத்தானே தியாகம் செய்து கொள்வதால் அகிம்சை வழி போராட்டம்தான் எண்ணியதை ஈட்டித்தரும் என்கிறோம். இந்த கொள்கை எங்கிருந்து வந்தது? கம்பன் போட்ட பாதை எது? அதை உற்று நோக்கி நாம் நம்முடைய கையில் எடுத்தால் இன்றைய சுயநல ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் நம்முடைய நாம் இனம் கண்டு அகற்றிவிட முடியும். கைகையினுடைய வரத்தினால் ராமன் நாடாலும் உரிமையை இழந்தான் என்று கேள்விப்பட்டதும் மக்களெல்லாம் கொதித்தெழுந்தார்கள். மன்னனுடைய ஆணையை புறக்கணித்தார்கள். பரதன் ஆட்சியை ஏற்க முடியாது என்று சொல்லி தன்னேகரில்லா தலைவன் பின் செல்வோம் என்று தங்களை அறநெறி போராட்டத்திற்கு அவர்கள் தலைமை அவர்கள் தயார்படுத்தி கொண்டார்கள். பெற்றுடைய மண் அவளுக்கு ஈந்து பிறந்து உலகம் முற்றுடைய கோவை பிரியாது மொய்த்து ஈண்டி உற்று உரைதும் யாதும் உரையவே சில்நாளில் புற்றுடைய காடு எல்லாம் நாடாகிப்போம் என்பார். கைகேயி வரத்தினால் பெற்றது இந்த பூமியைத்தானே தவிர மக்களாகிய நம்மை அல்ல. எனவே எங்கும் வாழக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட தலைவன் ராமன் காடு சென்றால் நாமும் காடு செல்வோம். அந்த ராமன் இருக்கின்ற இடம்தான் நமக்கு அயோத்தி. அந்த அயோத்தி காடுதான் என்றாலும் அங்கு இருக்கின்ற புற்றும் புதரும் நம்மால் அது நாடாகி போகும் என்று மக்கள் சாத்வீக முறையில் மக்களாட்சி முறைமையை எதிர்த்து போகின்ற அந்த போக்கை எடுத்துக்காட்டி இன்றைய காந்தி வழி போராட்டத்திற்கு 9ஆம் நூற்றாண்டிலேயே அடித்தளம் அமைத்து கொடுத்தவன் கம்பன் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த உலகம் இருக்கிறதே, இது பலதரப்பட்ட மக்களையும் உள்ளடக்கியது. கற்ற கல்வியால், சிந்திக்கும் திறனால், சேர்ந்த செல்வத்தால், பெற்ற அனுபவத்தால், நின்ற நீதியால், உள்ள உறுதியால், உழைத்த உழைப்பால் மக்கள் பல கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து சென்று மனித சுதந்திரத்தை முழுமையாக வழங்குவதே உண்மையான மக்களாட்சி தத்துவம் என்கிறான். ஏற்றத்தாழ்வை வைத்து கொண்டு ஒருவனை ஒருவன் தாழ்வுபடுத்தி வாழுகின்ற நாடு நாடு அல்ல என்று சொல்லி கம்பன் ஒரு சீர்திருத்தக்காரனாக நின்று ராமனாக பரதனாக நின்று எளியவரை நோக்கி தன்னுடைய அன்பு கரத்தை நீட்டுகின்றான். இதோ குகன் அன்பு மேலோங்க ராமனை நாடி தேனையும் மீனையும் எடுத்து கொண்டு வருகிறான். எளியவன் காட்டு மிராண்டி தோற்றத்திலோ அருவருக்கத்தக்கவன் என்று துளிகூட ராமனுக்கு தோன்றவில்லையா? அவனுடைய அன்பு மட்டும்தான் ராமனுடைய கண்களுக்கு தெரிந்ததா? மீனா முகம் சுளிக்கவில்லை, மாறாக தன்னை முகம் சுளித்து தன்னையும் சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்களே முனிவர்கள், அவர்களை பார்க்கிறான். அறியதாம் ஒப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே பரிவினின் தழிய எண்ணின் பவித்திரம் எம்மன்னார்க்கும் உரியன இனிதின் நாமும் உண்டனம் அன்றோ என்றான். உள்ளத்து அன்பினால் கொண்ட காதலால் நீ கொண்டு வந்திருக்கின்ற இந்த உணவு இருக்கிறதே, இது அமிழ்தை விட சிறந்தது உயர்ந்தது, எங்களுடைய முன்னோருக்கும் படைக்க தகுந்தது. ஆனால் முனிவர்களே, நாமெல்லாம் இப்போதுதானே வயிறார கீரை உணவை உண்டு மகிழ்ந்தோம் என்று சொல்லி எளியவனை இகழாமல் தன்னையும் காப்பாற்றி முனிவர்களையும் காப்பாற்றி அதே வேளையில் நீ கொண்டு வந்திருக்கின்ற இந்த உணவு இறைவனுக்கும் படைக்க தகுந்தது என்று இனிய சொற்களால் பேசி எளியவனை நோக்கி தன்னுடைய அன்பு கரத்தை நீட்டுகிறான். அது மட்டுமல்ல, நீ என்னுடைய இனிய நண்பன், என் அருகிலே அமர்ந்து கொள் என்று அரவணைத்துக் கொள்கிறான். மக்களாட்சி உள்ள நாட்டில் இந்த பண்பு வளர வேண்டாமா? இறைவனுக்கு படைத்த உணவை படைத்த பிறகு அனைவருக்கும் கொடுத்து மகிழ்வது நம்முடைய மரபு, சிறப்பு. அந்த வகையிலே மிகவும் அன்புடன் இறைவனுக்கு படையலிட்ட உணவை என்னுடைய பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுத்தால் படைத்த உணவை நாங்கள் தொடக்கூடாது என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். மனமுடைந்து போனேன் நான். இந்த நாட்டில் பிறந்தோரெல்லாம் கம்பன் காட்டிய நம்மை போன்ற இந்த இலக்கியங்களை, ஒப்பற்ற இலக்கியங்களை எல்லாம் படைத்த அந்த மரபில் வந்தவர்கள். ஆனால் கம்பன் காட்டிய அந்த தோழமையை நாம் மறந்து போனதால் தான் அந்நியர் வந்து நமக்குள் இப்படிப்பட்ட வேற்றுமைகளை புகுத்தி விட்டார்கள். ராமன் காட்டிய தோழமை உணர்வை இந்த மண் எப்பொழுது காணும்? கம்பனுடைய ஆட்சி எப்பொழுது மலரும்? இதோ அதைவிட ஒரு படி மேலே உயர்ந்து நிற்கிறான் பரதன். ஆயிரம் ராமர் நின்கள் ஆவரோ தெரியினம்மா என்று குகனால் புகழப்பட்டவன் அல்லவா அவன். ராமனை தேடி ஆட்சியை அண்ணனும் ஒப்படைக்க வேண்டும் என்று உள்ள உறுதியோடு வருகிறான் பரதன். அப்படி வருகின்ற பரதன் கங்கை நதியின் வடக்கரையிலே நிற்கிறான். இந்த காட்சியை கங்கை நதியின் தென்கரையிலே இருக்கின்ற குகன் பார்த்து விடுகிறான். இவன் ராமன் மீது படையெடுக்கத்தான் வந்திருக்கிறான் என்று முடிவு செய்து கொள்கிறான். உடனே நான் பரதன் மீது படையெடுப்பேன், போர் தொடுப்பேன் என்று வெஞ்சனம் கொண்டான். எலியெல்லாம் பரதன் படை, நானோ அரவம் என்று ஆர்ப்பரித்தான். அருகில் வர வர மரவுரி தரித்து ராமன் சென்ற திசை நோக்கி பரதனும் சத்ருகனனும் தொழுது கொண்டிருப்பதை பார்க்கிறான். ராமன் மீது கொண்ட அன்பினால் இவர்களை நாம் தவறாக நினைத்து விட்டோமே என்று மனம் வருந்துகிறான். அவன் குகன் பரதன் முன் போய் நிற்கிறான். நிற்பதோடு மட்டுமல்லாமல் தொடுகிறான். பிரம்மதேவனும் வணங்கக்கூடிய புகழை உடைய பரதன் குகனுடைய பாதங்களிலே விழுந்து வணங்கினான். தகுதியுடையோர் சிந்தையிலும் சென்னியிலும் வீற்றிருக்கக்கூடிய குகன் அவனை தயரதன் அன்பை போல பொழிந்து அவனை தழுவிக்கொண்டான் என்று கம்பன் பேசுகிறான். வந்தெதிரே நின்றானை, வந்தெதிரே தொழுதானை வணங்கினான். மலரிருந்த அந்தனனும் தனை வணங்கும் அவனும் அவனடி வீழ்ந்தான். தகவுடையோர் சிந்தையிலும் சென்னியிலும் விற்றிருக்கும் சீர்த்தியான். இங்கே குகனுடைய கால்களிலே பரதன் விழுந்து வணங்கினான் என்பது காலம் காலமாக இந்த சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சிந்தனை. கற்றதனால் ஆய பயனன் கொள், வாளறிவன் நற்றால் தொழார் எனின். வாளறிவன், மாசு நீங்கிய மனதை உடைய இறைவனுடைய பாதங்களை நீ அடையவில்லை என்று சொன்னால் நீ கற்றதினால் என்ன பயன் இருக்கிறது என்பான் வள்ளுவன். வாளறிவன், அற்ற மனத்தினன் மனிதர்களிலும் உண்டா? ஜீவா, கக்கன், காந்தி, காமராஜ் என்று குகன் கூட அற்ற மனிதனா? அவன் ராமனுடைய அருகிலே அமர்ந்தவன் அல்லவா? அவன் எப்பொழுது ராமனுடைய குடிலை அடைகிறானோ அப்பொழுதே அவன் அற்ற மனிதனாக ஆகிவிடுகிறானாம். நான் சொல்லவில்லை, கம்பன் சொல்லுகிறான். சுற்றம் அப்புறம் நிற்க சுடுகனை வில் துறந்து அரை வீக்கிய வால் ஒழித்து அற்றம் நீத்த மனத்தினன் அன்பினன் நற்றவ பள்ளி வாயிலை நன்னினான். இப்பொழுது புரிகிறதா? உண்மையான தொண்டர்கள் என்பவர்கள் சாதாரண மனிதர்களிலும் உண்டு, மன்னர்களிலும் உண்டு. நம் தமிழ்நாட்டில் ஏதோ சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை என்று ஒரு தாயாம். மாசு அற்ற மனதை உடையவர்களாம், தொண்டு செய்து வாழ்ந்த உள்ளமா அவர்களை? ஒரு முறை நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர், கற்றவர், அறிஞர் வாஜ்பாய் அவர்கள் அவருடைய காலிலே விழுந்து வணங்கினாராம். இதுதான் கம்பன் இந்த நாட்டிற்கு காட்ட நினைக்கின்ற மனித பண்பு. பலன் காணாத பண்பாளன் குகனை, பலன் கிடைத்தும் உதறி தள்ளிய பண்பாளன் பரதன் விழுந்து வணங்கினான் என்கிறானே. குணமுடையோர் குலத்தில் உயர்ந்தோர், குணமில்லாதோர் குலத்தில் தாழ்ந்தோர். எனவே எளியவனும் குணத்தில் உயர்ந்து மன்னனும் மக்களாய், மக்களும் மன்னனாயிருக்கும் ஒரு லட்சிய ஆட்சியை நடத்தி காட்டிட வேண்டும் என்பதற்காகத்தான் கம்பன் இத்தகைய பண்புகளையெல்லாம் நமக்கு காட்டிச் செல்லுகின்றான். மனதில் பிழையாதவனை தண்டிப்பது, பிறன் மனையாளை நயப்பது தன்னுடைய லட்சிய ஆட்சிக்கு எதிரானது என்கிறான் கம்பன். மனதால் பிழையாத சுக்ரீவனை வாலி கொல்ல நினைத்தான். அது மட்டுமல்ல, அவனுடைய மனைவி உரிமையை தனதாக்கிக் கொள்ள முயன்றான். இவை இரண்டுமே தர்மத்திற்கு எதிரானது என்பதை கூட அவன் உணரவில்லையாம். வாலியிடமிருந்து தப்பித்து வந்த அனுமனும் சுக்ரீவனும் ராமனிடம் அடைக்கலம் புகுகிறார்கள். ராமனும் அடைக்கலம் தருகிறான். சுக்ரீவனுக்கு வாலி இழைத்த கொடுமைகளையெல்லாம் அனுமன் மூலமாக கேட்டறிகிற ராமன், வாலியை கொன்று உன்னுடைய நாட்டையும் மனைவியையும் மீட்டு தருவேன் என்று சூளுரைத்தான். அவன் சொன்னபடியே வாலியை வதம் செய்து நாட்டையும் மனைவியையும் மீட்டுக் கொடுக்கிறான். ராமன் வாலியை வதம் செய்திருந்ததற்கு சொன்ன காரணங்கள் இரண்டு. ஒன்று, குற்றமற்றவன் என்று தெரிந்திருந்தும் தம்பியை கொல்ல நினைத்தது. தம்பி மனைவி என்று தெரிந்திருந்தும் தனதாக்கி கொண்டது. இந்த இரண்டையும் வாலியின் மீது ராமன் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள். வாலி ராமனை நிந்தித்து பேசுகின்ற பொழுது கோவியில் தர்மம் பற்றியும் மனு நெறி பற்றியும் ஒழுக்கம் பற்றியும் ஆண்மை துறை பற்றியும் தொன்மையின் நன்னூல் பற்றியும் அறம் பற்றியும் நூல் இயற்கை பற்றியும் சீலம் பற்றியும் பேசி ராமனை நிந்திக்கின்றாளாம். இத்தனையையும் கற்றுணர்ந்த வாலி நெறிக்கு உட்பட்டு நிற்காமல், இந்த நெறியெல்லாம் பிரம்மன் எங்களுக்கு வகுக்கவில்லை என்று தான் அறிந்த தவறுக்கு நியாயம் பேசினானாம். நாங்கள் வானரங்கள், எங்களுக்கு ஏது கற்பு நெறி, அது மனிதர்களுக்காக உங்களுக்காக வகுக்கப்பட்டது என்று வாலி பேசினான். ஐய, நுங்கள் அருங்குள்ள கற்பின் அப்பொய்யில் மங்கையர்க்கு ஏய்ந்த புணர்ச்சி போல் செய்திலன் எமை தேமலர் மேலவன் எய்தின் எய்தியதாக இயற்றினான் என்றான். அதற்கு ராமன் சொல்கிறான், அறம் என்பது பிறப்பினால் வருவது அன்று, அது அறிவினால் அறியப்படுவது. அவற்றையெல்லாம் உணர்ந்த நீ அறத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டாமா என்று கேட்கிறான். பொறியின் யாக்கையதோ புலன் நோக்கிய அறிவின் மேலதன்றோ அறத்தாறுதான். நெறியின் நோன்மையை நேர் நின்று உணர்ந்த நீ பெருதியோ பிழை உற்று ஊறு பெற்றிதான் என்று, அறம் என்பது பிறப்பினால் வருவதல்ல, அது அறிவினால் உணர்ந்து செய்யப்படுவது என்று ராமன் மூலமாக கம்பன் பேசுகின்றான். மக்கள்தாமே ஆறறிவு உயிரே, பிறவும் உளவாம் அக்கிளை பிறப்பே என்பது தொல்காப்பிய விதி. பழிபாவம் என்பது மக்களுக்கு மட்டுமல்ல, அதை அறிவால் உணர்ந்த மிருகங்களுக்கும் உண்டு என்கிறான். கணினியிலே ஃபேஸ்புக் என்று சொல்லப்படுகின்ற முகநூலில் என்னுடைய தோழி அவள் வைத்திருந்த ஒரு காணொளி காட்சியை நான் எனக்கு பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மனிதனாய் பிறந்து மிருகங்களாய் வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் மிருகமாய் பிறந்து மனித நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்ட ஒரு சிறுத்தையின் தாய்மை உணர்வு என்று அவள் அதில் பதிவு செய்திருந்தாள். ஒரு சிறுத்தை தன்னுடைய உணவிற்காக ஒரு குரங்கை வேட்டையாடுகிறது. அப்படி வேட்டையாடுகின்ற பொழுது அந்த குரங்கை அது அப்படி வீசி எறிகின்ற பொழுது அதனுடைய வயிற்றில் தொற்றி கொண்டும் ஒட்டி கொண்டும் இருந்து தாயின் அரவணைப்பிலிருந்த ஒரு குட்டி குரங்கு அப்படியே ஒரு பக்கம் விழுகிறது. இதை பார்த்ததும் தாயிடமிருந்து ஒரு குட்டி குரங்கை பிரித்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியால் அந்த சிறுத்தை புலி வாடுகின்ற காட்சியை அப்படியே பதிவு செய்திருந்தார்கள். தன்னுடைய இனமல்லாத அந்த குட்டி குரங்கை சிறுத்தை ஒரு தாயை போல அரவணைத்துக் கொள்ளுகின்ற அந்த காட்சியை பார்த்தால் நம்முடைய கண்ணெல்லாம் குளமாகி போகும். எனவே பழி என்பது அறிவினால் செய் புலன்களுக்கு கட்டுப்பட்டு செய்வது அல்ல, அறிவினால் உணர்ந்து அதை செய்யாமல் இருப்பது. அதை உணர்ந்து பழிக்கு நாணுவது என்ற ராமனின் வாதத்தை அல்லது கம்பனின் அந்த உள்ளார்ந்த பார்வையை இந்த சிறுத்தை புலி நமக்கு காட்டுகிறது. இத்தகைய காட்சிகள், வாதங்கள், வழக்குகள் இவற்றையெல்லாம் கம்பன் நமக்கு காட்டுவதற்கு காரணம் என்ன? நாம் ஒரு சிறு தவறை கூட பல காரணம் கருதியே செய்கிறோம். நாம் செய்கிற தவறை நம்முடைய குழந்தை செய்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை. ஒரு திருமண வீட்டில் நாம் எல்லோரும் சேர்ந்துதான் சடங்குகள் செய்கிறோம். அப்படி செய்கின்ற பொழுது பெண் வீட்டாரோ அல்லது மாப்பிள்ளை வீட்டாரோ ஒரு சடங்கை செய்ய மறந்து விடுகிறார்கள். இதை ஏன் நீங்கள் செய்யவில்லை என்று கேட்டால் அந்த வழக்கமெல்லாம் எங்களுக்கு இல்லை என்று கூறி அவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். இதே முறையில் ஒரு பெரும் பழியை செய்கின்ற பொழுது கூட இதே கொள்கையை பின்பற்றி நாம் தப்பித்துக் கொள்ளுகிறோம். இப்படி ஒரு பிழைக்கு காரணம் சொல்லி தப்பித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் வாலி வதம் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. கம்பன் கழகத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் விருது கொடுத்து மகிழ்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு கம்பனை பற்றிய ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டாமா? அதுதானே நியாயம் என்று ஐயா இனியவன் அவர்களுக்கும் கம்பன் கழகத்து சான்றோர் பெருமக்களுக்கும் ஒரு ஆசை. அதன் விளைவுதான் மூன்றெடுத்தில் முழு காப்பியம் என்று ஒரு தொடர் நிகழ்வை வைத்து எங்களை போன்ற இளைஞர்களையெல்லாம் கம்பனை நோக்கி சிந்திக்க வேண்டும் என்ற அந்த அரிய முயற்சியை மனதால் வணங்கி நான் காப்பியம் முழுவதையும் ஒரு கழுகு பார்வை பார்த்தேன். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகடல் கமல மன்னே, தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் மக்தே, வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், உள்கொண்ட சமயத்தன்னார் உருவு கண்டாரை ஒத்தார் என்ற நிலைமைதான் எனக்கும். நான் என்னுடைய கழுகு பார்வை மாபலி கதையை படிக்கின்ற பொழுது அப்படியே ஒரு இடத்தில் நின்று விட்டது. இன்றைக்கு ஆண்டான் அடிமை, மேல் சாதி கீழ் சாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் என்ற இந்த நிலையெல்லாம் மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் ஒருவரை சார்ந்து இருப்பதால், எதிர்பார்த்து நிற்கின்ற தன்மையால், அவருடையது நம்முடையது ஆகிவிடாதா என்ற எண்ணத்தால், ஏற்பது இகழ்ச்சி ஈவது விளக்கேல் என்ற அந்த உயர்ந்த தத்துவத்தை நாம் உதறி தள்ளியதால், இன்றைக்கு கையேந்தி வாழுகின்ற மனித போக்கே கம்பன் நினைத்த பொது உடைமை சமுதாயம் அமையாமல் போனதற்கு காரணம். இருப்பதை கொடுப்பது என்பது உயர்ந்த நோக்கம்தான். ஆனால் நான் கொடுப்பதால் நான் தான் உயர்ந்தவன் என்ற அந்த மனப்போக்கு இருக்கிறதே, அதுதான் சீர்திருத்த சீரழிவு. ஒருவனிடம் ஒன்றை நாம் பெறுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் நாம் அவனுக்கு அடிமையாகி விடுகின்றோம். எனவே ஒருவனை தாழ்வுபடுத்தாமல் கொடுக்கிற நோக்கம் உறுதியாகிவிட்டால் பிறருடைய உரிமையை உடமையை பறிக்கின்ற நோக்கமும் இல்லாமல் அல்லவா போய்விடும்? எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோ என்று பேசிவிட்டால் போதுமா? இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன வழி? ஒருவனுக்கு நீ கொடு, ஆனால் அது அவனை தாழ்த்தாமல் இருக்க வேண்டும். உனக்கு சமமான நிலையில் வைத்து கொடுத்து பார். அரசு இல்லாத அரசு, மன்னன் இல்லாத மன்னன், அதிகாரம் இல்லாத அதிகாரம் கொண்ட மக்களாட்சி காண்பாய் என்பதற்கு மாபலி கதையை சீர்திருத்த பெரியார் கம்பன் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். மாபலி மன்னன் என்பவன் வள்ளல் தன்மை கொண்டவன், கொடுப்பதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கருதி கொண்டிருப்பவன். ஆனால் அப்படிப்பட்டவனை கூட இறைவன் அடக்க வருகிறான் என்றால் அந்த இடத்திலே ஏதோ ஒரு முடிச்சை அவிழ்த்து உலகிற்கு உண்மையை காட்ட விரும்புகின்றான். உலகையே தன்னுடைய பற்களில் ஏந்திய வராக அவதாரம் போல வானத்தையும் வையகத்தையும் தன்னுடைய ஆட்சியில் வைத்திருந்தான் மாபலி மன்னன். இதுதான் கம்பன் மாபலியை பற்றி கூறுகின்ற அறிமுகம். இதிலிருந்து கம்பனுக்கு பிடிக்காதது என்னவென்றால், எவன் ஒருவன் இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு அவன் வள்ளலாக இருந்தாலும் கூட அது பயனில்லை. எல்லோரும் பொது என்பதாக ஒரு நாட்டை விரும்புகின்ற கம்பன் இதை எப்படி விரும்புவான்? எனவே மாவழி கதையை மிகவும் சுருக்கமாக, அதே நேரத்தில் உலகம் பின்பற்ற வேண்டிய உன்னத கருத்தோவியமாக அவன் பாடல் புனைகிறான். இந்த இடத்திலே கம்பன் புனைகிற ஒவ்வொரு பாடலும் நம் மனதிற்குள் வைத்து மாண்புற ஓத வேண்டிய பாடல்கள். ஆலமரத்தின் விதையைப் போல வந்துவிட்டான் வாமனன். விதைக்குள் எப்படி ஆலமரம் தெரியும்? தெரியவில்லை மாவழி மன்னனுக்கு. வாமனன் 3 அடி மண் கேட்டதும் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்காமல் தந்தேன் என்று சொன்னான். உடனே வெள்ளியாகிய குரு அவனை தடுக்கிறான். குரு, மாணவனுடைய நலமே தன்னுடைய அறம் என கருதுபவன். மன்னா, வந்திருப்பது திருமால், உலகத்தையே உள்ளடக்கியவன். அவனை ஒரு சிறு வடிவம் என்று நினைத்து நீ வரத்தை கொடுத்து விடாதே என்று அவன் எச்சரிக்கிறான். கொடுப்பது என் கொள்கை, அதை தடுப்பது என் குருவா? எப்படி மறுப்பது? குருமொழியை மறுத்த சீடன் என்று இந்த உலகம் என்னை பழிதூற்றுமே. தூற்றட்டும். உலகம் பின்பற்ற வேண்டிய உன்னத கருத்துக்களை எடுத்து கூறி குருவின் மொழிகளை மறுக்கிறான் மாவழி. குருவே, கேட்பதுதான் தீது, கொடுப்பது நல்லதுதானே என்று சொல்லி மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள், மாயாது ஏந்திய கைகொடு இறந்தவர் எந்தாய், வீந்தவர் என்பவர் வீந்தவரேனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே? இந்த உலகத்திலே ஒருவன் உயிர் வாழலாம், ஆனால் அவன் கொடுத்து வாழக்கூடிய தன்மையற்றவனாக இருந்தால் அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிணம். இந்த உலகத்திலே ஒருவன் இறந்து போயிருக்கலாம், ஆனால் அவன் கொடுத்து வாழ்ந்தவனாக இருந்திருந்தால் புகழால் இந்த உலகத்தில் நிலைத்து வாழ்பவன் அவன்தானே தவிர வேறு யார் உளர் என்று கேள்வி கேட்கிறான். அடுப்ப அரும்பழி செய்யரும் அல்லர், கொடுப்பவர் முன்பு கொடேல் என நின்று தடுப்பவரே பகை. தம்மையும் அன்னார் கெடுப்பவர் அன்னது ஓர் கேடு இல்லை. இந்த உலகத்திலே பழிபாவம் செய்தவனை கூட மன்னித்து விடலாம், ஆனால் கொடுப்பவனை போய் நீ கொடுக்காதே என்று தடுப்பவன் இருக்கிறான் பாருங்கள், அவன்தான் பகைவனா? அவன் தன்னைத்தானே கெடுத்து கொள்பவன், அவனால் ஒரு பயன் இல்லை என்கிறான். எடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஈவதனின் முன்னே தடுப்பது நினக்கு அழகிதோ தகவில் வெள்ளி, கொடுப்பது விளக்கு கொடியோர் தமது சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி விடுகின்றாய். ஒருவனுக்கு மற்றொருவன் கொடுப்பதை இப்படி தடுப்பது உனக்கு அழகாகுமா வெள்ளி? நீ உன்னுடைய சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இல்லாமல் செய்கிறாய் என்று குருவை சாடுகிறான் மாவழி. இவ்வளவு நேரம் ஈதலின் பெருமையை அடுக்கிக் கொண்டே வந்த மாவழி, அவன் இந்த கருத்துக்களையெல்லாம் இந்த உலகம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சொல்கின்றான். ஒருவன் கொடுக்கக்கூடாது, ஒருவன் கொடுக்க வேண்டும் ஆனால் வாங்கக்கூடாது. அறவொழுக்கத்தில் இப்படி ஒரு சிந்தனையா? தமிழன் சிந்திக்கும் சிந்தனையே நம்மை சிந்திக்க வைக்கும். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. ஒருவனை பெரியவன் என்று நினைத்து நீ ஏமாந்து இருந்து விடாதே. ஏனென்றால் அவன் உன்னை என்றும் அறியாதவனாகவே வைத்திருந்து உன்னை பயனற்றவனாக ஆக்கிவிடுவான். எனவே அவனை உற்று நோக்கி உன்னத செயல்களை கற்றுக்கொள். உன்னை விட சிறியவனை இகழ்ந்தால் அவன் உன்னையே இல்லாமல் செய்து விடுவான். எனவே சிறியோரை வியத்தல் அதனினும் இளமே. இப்போது சொல்லுங்கள், தீதும் நன்றும் பிறதரவாரா? மன்னர் மனிதர் அனைவரும் வாழ வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் தமிழன் சிந்திக்கின்ற சிந்தனை. அப்படியென்றால் இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு மட்டும்தானா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகம் யாவையும் தாமுள வாக்களும் என்று உலகத்தையே தன்னுடைய உறவாக பொது உடைமை சமுதாயமாக சிந்திக்கின்ற அந்த தமிழனுடைய சிந்தனை, கொடுக்க வேண்டும் ஆனால் வாங்கக்கூடாது. அப்படி என்றால் எப்படி கொடுப்பது, எப்படி வாங்குவது? ஒருவனுக்கு நீ கொடு, ஆனால் கொடுப்பதனால் நீ உயர்ந்தவன் என்று எண்ணிவிடாதே, வாங்குவதால் அவன் தாழ்ந்தவன் என்று எண்ணிவிடாதே. ஆனால் மாபலி சொல்லிக் கொண்டு வருகின்ற கருத்துக்களில் ஏதோ ஒரு உயர்வு தாழ்வு இருக்கிறது. அவன் கொடுப்பது நல்லது என்கிறான், அது உயர்வு என்று சொல்லுகிறான். வாங்குவது தீமை என்கிறான், அது தாழ்வு என்கிறான். இந்த சிந்தனைதான் மாபலி அடக்கப்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வள்ளல் தன்மை கொண்டவனை ஏன் இறைவன் அடக்கினான்? இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டு வந்த மாபலி முன்னால் சொன்ன ஒரு கருத்து தான் அவன் அடக்கப்பட வேண்டியவன் என்று இறைவன் வாமனனாக வடிவெடுத்து வந்தான். நினைக்கிலை என் கை நிமிர்ந்திட வந்து தனக்கு இயலா வகை தாழ்வது தாழ்வுயில் கணக்கரியானது கைத்தலம் எண்ணின் எனக்கு இதன் மேல் நலம் யார் கொள் என்றான். குருவே, அவன் இறைவனாகவே இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் அவன் என்னிடம் வந்து கொடு என்று கேட்கின்ற பொழுது அவனுடைய கை தாழ்ந்துதானே இருக்கும், என்னுடைய கை உயர்ந்துதானே இருக்கும், அதைவிட எனக்கு மிகப்பெரிய பெருமை என்ன இருக்கிறது என்று அவன் பேசினான். நான் மற்றவனை விட உயர்ந்தவன் என்ற எண்ணம் ஈகையின் மூலம் அவனுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட எண்ணம் அடக்கப்பட வேண்டும் என்றுதான் இறைவன் வாமன வடிவம் எடுத்து வருகிறார். குருமொழி கேளாமல் 3 அடி மண்ணை தாரை வார்த்து கொடுக்கின்ற பொழுது அந்த தாரை வார்த்து கொடுக்கின்ற நீர் வாமனுடைய கைகளில் பட்டதும் உலகமே அஞ்சும்படியாக அவன் பேருரு எடுத்தானான். அவன் பேருரு எடுக்கின்ற அந்த காட்சி எப்படி இருந்ததாம் தெரியுமா கம்பனுக்கு? உயர்ந்தவன் கையில் உயர்ந்தவன் செய்கின்ற ஈகையை போல இருந்ததாம் அந்த காட்சி. எனவே கொடுப்பது என்பது ஒருவரை உயர்வு செய்யும் என்பதை விட ஒருவரை உயர்வு செய்யும் எண்ணமாக இருக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு நிகழ்ச்சியில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுக்கு பொற்கிழியை வழங்கினார். அப்படி வழங்குகின்ற பொழுது 25,000 ரூபாயை ரொக்கமாக வழங்கினார். இன்றைக்கு அதனுடைய மதிப்பு அந்த காலத்திலே 25 லட்சமாக கூட இருந்திருக்கலாம். அப்படி வழங்குகின்ற பொழுது அண்ணா அவர்கள் பாரதிதாசன் கவிதையின் பால் கொண்டுள்ள பற்றையும் அவர் தமிழுக்கும் தமிழருக்கும் ஆற்றுகின்ற பணியெல்லாம் எடுத்து சொல்லி அவருக்கு அந்த பொற்கிழியை வழங்கினாராம். அப்படி வழங்குகின்ற பொழுது அந்த பொற்கிழியை ஒரு தட்டிலே வைத்து ஒரு தாம்பூல தட்டிலே வைத்து கொடுத்தாராம். அப்பொழுது அண்ணா பேசுகிறார், ஒரு கவிஞன், ஒரு உயர்ந்த கவிஞன் இந்த சமுதாயத்திற்காக தன்னுடைய எழுத்துக்களை எண்ணங்களை உழைப்பை தருகிறானே, அப்படிப்பட்ட கவிஞனுக்கு நான் பொற்கிழியை வழங்குகின்ற பொழுது அவனுடைய கை தாழ்ந்துவிடக்கூடாது, அவருடைய கை எப்பொழுதும் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த தாம்பூல தட்டிலே வைத்து கொடுத்தேன் என்று அண்ணா பேசினாராம். பேரறிஞர் அண்ணா கம்பனை நன்கு கற்றுணர்ந்தவர். தீ பரவட்டும் என்ற அவருடைய கொள்கைக்காக கம்பனை ஆய்ந்து அறிந்தவர் அவர். அப்படி படித்ததன் விளைவு கம்பன் அவருடைய மனதிலே ஆட்சி செய்கிறார். எனவேதான் உயர்ந்தோர் கையில் உயர்ந்தோர் கொடுக்கின்ற ஈகை என்ற சொல் அவர் மனதிலே அப்படியே நின்று விடுகிறது. அது மட்டுமல்ல, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேசுகிறார். ஏதிலாரும் எளியர் என்றால் அவர் தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்து என்ற கம்பனுடைய கொள்கை அவருடைய மனதிலே ஆட்சி செய்கிறது. இப்படியாக கம்பன் படைத்த பாத்திர படைப்புகள் அனைத்தும் தனி மனித ஒழுக்கம் காட்டி எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற கொள்கைக்காக போர்க்கொடி தூக்குகிறது. எண்ணற்ற பகுத்தறிவு கருத்துக்கள் கம்பனிடமிருந்து பிறக்கிறது. ஆழியை உருட்டியும் அறங்கள் போற்றியும் வேள்வியை இயற்றியும் வளர்க்க வேண்டுமோ என்று பரதனை பேச வைக்கிறானே, இதைவிட ஒரு மிகச்சிறந்த பகுத்தறிவு கருத்து இருக்க முடியுமா? மக்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது அங்கே அரச பதவி எதற்கு என்று பரதன் மூலமாக அவன் மக்களாட்சியை நிறுவ எண்ணுகிறான். மேலும் காட்டிற்கு சென்று 5 புலன்களை அடக்கி உண்பனவற்றையும் பருகனவற்றையும் தவிர்த்து நீரிலும் நெருப்பிலும் நின்று நீ தவம் செய்ய தேவையில்லை. அந்த தவம் எங்கே இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய அடுப்படியிலே இருக்கிறாளே மனைவி. அவள் நெருப்பிலே நின்று கணவனையும் மனைவியையும் குழந்தைகளையும் மனதிலே நிறுத்தி உண்ணாமல் பருகாமல் நீங்கள் உண்ணும் வரை தவம் செய்து சமைத்து தருகிறாளே, அவளிடமிருந்து கற்றுக்கொடு கொள்ளுங்கள் அந்த தவத்தை என்று கம்பன் பேசுகிறார். ஏனென்றால் மக்களாட்சி என்பது பிறருடைய நலத்தை பேணுவது. அந்த பிறர் நலத்தை பேணுவது என்ற அந்த பண்பு உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்ணிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வெங்கணல் முழுகியும் புலன்கள் வீக்கியும் நுங்குவ அருந்தவன் நீக்கி நோற்பவர் எங்குளர், குலத்தில் வந்து இல்லின் மாண்புடை நங்கையர் மனத்தவம் நவிலற்பாளதோ. இந்தியாவில் உள்ள மக்களை நாம் என்ன சாதி கொண்டு அழைத்தால் என்ன? அவனுக்கு மானம் சூடு சொரணை என்று ஏதாவது ஒன்று இருக்க போகிறதா? ஏனென்றால் 14 ஆண்டுகள் இந்த நாட்டை ஒரு செருப்பு ஆட்சி செய்திருக்கிறது. அப்போது இல்லாத அந்த சுயமரியாதை இவனுக்கு இப்பொழுது வந்துவிட போகிறதா என்று நாம் ஒரு காலத்தில் கேட்டோம். அப்படி கேட்டதில் ஒன்றும் தவறில்லை. அப்படி கேட்ட தந்தை பெரியார், ஏதிலாரும் எளியரென்றால் அவர் தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்து என்ற கம்பனுடைய கொள்கை அவருடைய கொள்கையாக இருந்ததால் அவர் அப்படி கேட்டார். தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று சாதாரண சக மனிதர்களை உழைப்பாளியை பாட்டாளியை ஆதிக்க வர்க்கம் அடிமை செய்த பொழுது அந்த ஆதிக்கத்தை ஒழித்து போடுவதற்கு இப்படிப்பட்ட கருத்துக்கள் நமக்கு தேவைப்பட்டது. ஆனால் கம்பனுடைய ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளத்தை நாம் ஆழ்ந்து ஆராய்வோமே ஆனால் அரியணையில் செருப்பை அவன் அரியணை ஏற்றியது 9ஆம் நூற்றாண்டில் எந்த கவிஞனாலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு புரட்சியினுடைய வெளிப்பாடு என்பது நமக்கு புரியும். ஒரு சாதாரண மனிதனை அந்த அரியணை எவ்வளவு மமதை உடையவனாக ஆக்கிவிடுகிறது. அந்த மமதை போக்க வேண்டும். ஏழையை எளியவனை கொடுமைப்படுத்துகின்ற அந்த அரியணையுடைய மமதை நீக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கம்பன் அரியணையில் செருப்பை ஏற்றினான். அதனால்தான் மமதை உடையவன் அமர்ந்து போகும் மகிழ்ந்து அல்ல ஆட்சி, அது மக்களை இழுத்துச் செல்லுகின்ற மாட்டு வண்டி. அதிலே ஆட்சி செய்பவன் என்பவன் மாடு என்று ராமன் மூலமாக பேசுகிறான். பரதனை கொண்டு மக்களால் ஆட்சி செய்யப்பட வேண்டும், எனவே ஆணை சக்கரம் தேவையில்லை என்று பரதனை கொண்டு பேசுகிறான். அதனுடைய உச்சகட்டம்தான் மமதை உடையவன் அரியணை ஏறி ஆட்சி செய்யவே தேவையில்லை, நற்சொல் வழங்கும் நல்லோரும் எளியவரை நோக்கி அன்பு கரத்தை நீட்டுகின்ற வள்ளலனுடைய செருப்பு ஆட்சி செய்தால் போதும் என்கிறான். தயரதன் முதன் முதலில் ராமனை ஆட்சி பொறுப்பில் அமர வைக்கப் போகிறேன் என்ற செய்தியை சொன்னதும் மக்களெல்லாம் அப்படியே மகிழ்ந்து போயினர். அப்பொழுது அவன் ஒரு புரட்சி கருத்தை கம்பன் பேசுகிறான். மக்கள் பேசுவதாக பூவளையும் இன்று தனியல்ல பொது என்கின்றான். எப்படிப்பட்ட ஒரு அணுகுண்டு வார்த்தை! அணுகுண்டை போட்டு மக்களை அழிப்பது அல்ல ஆட்சி, அணுகுண்டு வார்த்தைகளால் அவர்களுடைய விடுதலையை மீட்டெடுப்பது. பூவளையும் இன்று தனியல்ல பொது. இந்த புரட்சிகர கருத்துடையவன் அரியணை ஏறாமல் காடு போக வேண்டும் என்று அதிகாரம் தடுத்து விடுது. அப்படிப்பட்ட புரட்சி கருத்துடையவன் ஆட்சி கட்டிலே ஏறுகின்ற வரையில் செருப்பு ஆட்சி செய்யட்டும் என்ற ஒரு மிகப்பெரிய புரட்சியை கம்பன் அந்த இடத்திலே நடத்தி காட்டினான். கம்பன் காட்டிய அந்த பொது உடைமை சிந்தனை, மக்களில் ஒருவனாய் நின்று ராமன் பணியாற்றி கொண்டிருக்கிறான், அவன் இன்னும் அரியணையில் ஏறவில்லை, ஆனால் சுக்ரீவனை அரியணை ஏற்றுகிறான். அப்படி அவன் அரியணை ஏற்றுகின்ற பொழுது நம்முடைய கருத்திற்கு மாறுபட்டவனாக எதிரானவனாக அவன் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனுக்கு அறிவுரையை வழங்குகிறான். நாயகன் அல்லன் நம்மை நனி பயந்து எடுத்து நல்கும் தாயென தாங்குதி தாங்குவோரை, ஆயது தன்மையேனும் அறவரம்பு இகவா வண்ணம் தீ என வந்தபோது சுடுதியால் தீமையோரை. உன்னை நீ நாயகன் என்று கருதிவிடாதே. நம்மை நனி பயந்து எடுத்து நல்கும் ஒரு தாயை போல நீ இந்த மக்களை ஆட்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் மக்கள்தான் உன்னுடைய அரியணையை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கவிழ்த்து விட்டால் நீ கவிழ்ந்து போவாய். எனவே தாய் என தாங்குதி என்று ஒரு மிகச்சிறந்த அறிவுரையை ராமன் வாயிலாக கம்பன் சொல்லுகின்றான். ராமனுக்கு அரியணை என்று தசரதன் அறிவிக்கின்ற பொழுது, பூவளையும் இன்று தனியல்ல பொது என்று தன் கொள்கையை அறிவிக்கின்ற கம்பன், காவியம் முழுவதும் அறவழிகாட்டும் நாயகனின் மக்களாட்சி காண்பதற்கான அத்தனை வழிகளையும் செய்துவிட்டு ராமன் முடிசூடுகின்ற காட்சியிலே கம்பன் கண்ட அந்த கனவு ஆட்சியை அவன் நிறைவு செய்கிறான். எப்படி தெரியுமா? அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பற்ற, விடுசரி விரைசரி குழவி ஓங்க, வெண்ணையூர் சடையின் தங்கள் மரபிலோர் கொடுக்க வாங்க, வசித்தனே புனைந்தான் மௌலி, தொண்டனே அனுமன். அவன் மக்களுக்கு சமமானவன். எனவே மக்கள்தான் அரியணையை தாங்குபவர்கள். அதற்காக அதை காட்டும் பொருட்டு அனுமன் அரியணையை தாங்குகிறான். அறம் இதுதான் என்று எடுத்து சொல்ல முடியாமல் எத்தனையோ முறை முடியாட்சிக்கு பயந்து வசித்தன் தவறு செய்திருக்கிறான். அவன் கூட அறவழியிலே நின்று இன்றைக்கு முடியை சூட்டுகிறான். பாட்டாளி உடைப்பாளி எனப்படுகின்ற வேளாளரும் மகுடத்தை எடுத்து கொடுக்க வசித்தன் முடிசூடினான் என்று கம்பன் நிறுத்திவிடுகிறான். ஆனால் யாருக்கு சூடினான் என்று அவன் சொல்லவில்லை. ராமனுக்கு சூடினான் என்று சொல்லியிருந்தால் அவன் நினைத்த அந்த மக்களாட்சியை அவன் கண்டிருக்க முடியாது. எனவே அது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சூட்டப்பட்ட மகுடமாக, மக்களாட்சியினுடைய மகுடமாக கம்பனில் ஆட்சி மலர்ந்திருக்கிறது. பூவளையும் இன்று தனியல்ல பொது என்று மிகச்சிறந்த சிந்தனையை இன்றைக்கு கம்பன் நமக்குள் விதைத்திருக்கிறான். மூன்றிடத்தில் காப்பியம் முழுமை காட்டிய கம்பன் கழகத்திற்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.